साला उकुलु ताला रंगन लियान वाला निकलिंगु मतुवेला सुरंगन वेसन वाला साला उकुलु ताला रंगन लियान वाला निकलिंगु मतुवेला ரங்கனலியாந்தாலா ரசயத மங்கலா தன மன மங்கலா சுரங்கன வெசுவாலா சலா உக்குலு தாலா ரங்கன லியன்பாலா நித்திவிங்கு மத்துந்தேலா சுரங்கன வெசுவாலா சலா உக்குலு தாலா ரங்கன லியன்பாலா நித்திவிங்கு மத்துந்தேலா